We are the host team, for those of you who don't know us. And we are not participating. Because if we were, we would win hands down! My name is Sneha Agarwal. On the right is Varun Krishnan on the vocals. Bass guitarist is Nadan. Keys la irkirdu Manu. Pinadi, percussions Praveen. Drums la Surya. And the lead guitarist is Shanmugam. நாங்க பாட போற ஃபர்ஸ்ட் பாட்டு நினைவெல்லாம் நித்யா அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துல இருந்து நீதானே எந்தன் பொன் வசந்தம், புதுராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். வருண், வாட் ஆர் யூ டூயிங்? டேய் என்னடா மச்சான், பாட்ட மாத்திட்டான். டேய் ஏதோ கலனோட்ட மாத்திர மாதிரி ஷாக் ஆவற, ஃப்ரீ ஆயிடு. எல்லாம் ஒரு கால்குலஸ் தான் பண்ணிட்டு இருக்கா. ஏய் மச்சான், இதை எடுத்துடுறா. நீதானே எந்தன் பொன் வசந்தம், ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். உன் வாசல் ஹே வரவேற்கும் மன்னேரும், உன் சொர்க்கம் ஹே அரங்கேறும் கண்ணோரம். நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். பாதை முழுதும் கோடி மலர்கள் பாடி வருமே, ரோஜா மல்லிகை வாசம் முகவேர்வை துளியது போகும் வரையில், தென்றல் கவரிகள் வீசும் சந்தோஷம் உன்னோடு கை வீசும். என்னாலும் நீதானே எந்த பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளே உன் சொந்தம்.